ಶ್ರೀಮನ್ನೂತನ ರಂಗನಾಥಿತ್ರಾಡಬ್ಧಾತ್ಮ ವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ಲಕ್ಷ್ಮಣಾರಿತ್ರಾರ್ಥ ಸಂಪ್ರಾಪ್ತ ತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷ ಸಂತರ ಸುಧಾ ಲಕ್ಷ್ಯಾತ್ಮ ಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನ ವಾಗದೀಶಯಮಿನಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶ ಯೋಗೀಂದ್ರ ಹಯಾಸ್ಯ ಪದಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಸ್ವತಂತ್ರಾರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮ ಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾನನ ಬದ್ಧದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಘೋರಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಆಸ್ತಿಕ ಅನ್ಬರ್ಗಳ್ ಎಲ್ಲೋರ್ಕುಂ அடியனுடைய நமஸ்காரங்கள். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் நாம் இன்று 13வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கின்றோம். 13வது பாசுரம் புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் என்ற தொடங்கக்கூடிய பாசுரம். சாமான்யமாகவே இந்த பாசுரம் மிகச்சிறந்த பாசுரம். சாமானிய அர்த்தத்தை பார்த்தாலே தெரியும். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனை பற்றியும் எம்பெருமான் கண்ணனை பற்றியும் மிக அழகாக ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய பாசுரம் இந்த பாசுரம். இதுல பல விசேஷமான அர்த்தங்கள் எல்லாம் சூக்ஷ்மமாகவே இருக்கின்றன. இப்படிப்பட்ட பாசுரத்தை நாம வேதமனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்ற தலைப்புல நாம் பார்க்கும்பொழுது தங்கர் திரமிடர் குகதேவர் பிரம்மநந்தி பாருச்சி அப்படின்லாம் சொல்லக்கூடியதான ஆச்சாரிய பரம்பரையை கொண்டதான லக்ஷ்மிநாதன் தொடக்கமாக மிக உயர்ந்த ஆச்சாரியர்களை கொண்டதான இந்த விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை ஆண்டாள் நாச்சியார் எப்படி ஸ்தோத்திரம் செய்கிறாள் என்பது இந்த பாசுரத்துல நன்றாகவே விளங்குகிறது. புள்ளின்வாய் கீண்டானை கீர்த்திமை பாடிப்போனார்கள், பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போனார்கள் அப்படின்ற அன்வயத்தை நாம் ஏற்படுத்தி பார்க்கணும். எம்பெருமான் பரவாசுதேவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் தழை தோங்கவே ஆழ்வார் சொன்னா போல பீதக வாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து என்று ஆழ்வார் சாதித்தா போல எப்படி பெருமாள் ஆசுர பிரகிருத்திகளாக இருக்கக்கூடிய அசுரர்களை அழிப்பதற்காக இப்படிப்பட்ட அவதாரங்களை சுவீகரித்துக் கொண்டானோ அதுபோலவே ஆச்சாரிய சார்வபௌமர்கள் ஆசுர பிரகிருத்திகளாக பிரச்சன்ன பௌத்தர்களாக இருக்கக்கூடிய பிரசித்தமான பிற மதவாதிகளை வாய் திறக்கவட்டாமல் செய்தார்கள் இந்த ஆச்சாரிய சார்வபௌமர்கள் என்று புள்ளின் வாய் கீண்டானை கீர்த்திமை பாடிப்போனார்கள் என்ற வரிசையிலே ஆச்சாரியர்களுடைய பெருமையானது பேசப்படுகிறது. மூலத்தில் பார்த்தால் பகாசுரன் விஷயமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாசுரத்துக்கு முக்கியமா ஒன்று சொல்லணும், பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழுந்த கும்பகர்ணனும் அப்படின்னு சொல்லும்போது நாச்சியார் உயர்ந்ததான ஒரு வேத வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை காண்பித்தாள். சுகிருத் சாது கிருத்தியாம் த்விஷந்த பாபகிருத்தியாம் அப்படின்ற வேத வாக்கியம் நல்லோர்களுடைய புண்ணியங்களை சுகிருத்துக்கள் ஏற்றுக்கொள்கின்றனர், நல்லோர்களுடைய அபுத்தி பூர்வகமான பண்ணப்பட்ட பாபங்களாக இருந்தாலும் அது அவர்களுடைய விரோதிகளை சென்று அடைகின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட விரோதிகள் ஆசுர பிரகிருதிகள். தமிழில் சொல்லும்பொழுது பள்ளத்தில் மேயும் பறவை உருக்கொண்டு கள்ளவசுரன் வருவானை தான் கண்டு புல்லிது வென்று பொதுக்கோ வாய் கீண்டிட்டான் அப்படின்னு தமிழில் வியாக்கியானத்தில் எடுத்திருக்கிறார்கள் எம்பெருமான் விஷயமாக. அதே போல மூலத்தில் பகாசுரனுடைய விருத்தாந்தம் ரொம்ப அழகாக உபலட்சணமாக சொல்லப்பட்டது. ஆச்சாரியனுடைய பெருமைகளை பேசக்கூடிய இந்த இடத்திலையும் பார்த்தால் நாச்சியார் என்ன பண்றார், ராமானுஜ நூற்றந்தாயில சொல்லப்பட்டபடி தர்க்கச் சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ் சடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான் மறையும் நிற்க குறும்பு செய் நீச்சரும் எண்ணப்பட்ட நீச்சரும் அப்படின்னு சொல்லப்பட்டதா இருக்கக்கூடிய ஆசுர பிரகிருதிகள், அவர்களை அழித்தவர்கள், கிருத்திரிம புத்தி படைத்தவர்களை அழித்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. எத்தனையோ வேத வாக்கியங்கள் இதுல பிரமாணமாக காட்ட முடியும். ஏன்னா சாந்தோக்கியோபனிஷத்துல சஷ்ட பிரபாட்டகத்துல சொல்லப்பட்டதா இருக்கக்கூடிய வாக்கியங்கள் ஐரராத்மியம் இதம் சர்வம் அப்படின்னு இருக்கு. இதம் சர்வம் ஏத்தது ஆத்மியம் அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி அண்ட சராச்சரங்களையும் தனக்கு சரீரமாக உடைய எம்பெருமான், இப்போ அண்ட சராச்சரங்களையும் சரீரமாக இருக்கக்கூடிய சரீரமாக கொண்டுள்ள அந்த எம்பெருமானவன் அனைவரையும் வழிநடத்தி செல்கின்றான் அப்படின்ற சர்வாந்தராத்மத்துவம் அப்படின்ற ஒரு தர்மமும் இந்த இடத்துல காண்பிக்கப்பட்டது. அதுதான் பொல்லா வரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடி போய் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்பேற்பட்ட எம்பெருமான் என்பதானது இந்த இடத்துல காட்டப்படுறது. பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும்போது பிரபத்திக்கு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள். யார் பிரபத்திக்கு அதிகாரிகள்? எல்லோருமே பிரபத்திக்கு அதிகாரிகள். தவாஸ்மி இதிச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேப்யா ததாம் ஏதத் விரதம் மம அப்படின்ற ராமனுடைய சரம ஸ்லோகமும் சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ என்று சொன்ன எம்பெருமான் கண்ணனுடைய சரம ஸ்லோகத்தையும் மேற்கோள் காட்டி இந்த இடத்திலே பெரியோர்கள் நாச்சியாருடைய பாசுரத்திற்கு வியாக்கியானம் செய்யும் பொழுது பிள்ளைகள் எல்லோரும் பிரபத்திக்கு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய எல்லோரும் எம்பெருமான் ஒருவனே துணை என்று யாரெல்லாம் எம்பெருமான் திருவடிவாரத்திலே பிரார்த்திக்கின்றார்களோ ஆகிஞ்சன்யத்தையும் அனன்யகதிகத்வத்தையும் காண்பித்து யாரெல்லாம் எம்பெருமான் திருவடிவாரத்தை பிரார்த்திக்கின்றார்களோ அப்போ தாசசகா வாகனம் ஆசனம் துவஜா அப்படின்றபடி எம்பெருமானுக்கு பல வகையிலே அடிமைகள் செய்து கொண்டிருக்கக்கூடியதான பக்ஷிராஜர் போன்றோர்களுடைய விஷயத்தை இந்த இடத்துல சொல்லி அவர்கள் எம்பெருமான் திருவடிவாரத்திலே சர்வதா கைங்கரியம் பண்ணு கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான கைங்கரியம் நமக்கும் கிடைக்கின்றது. எதன் மூலமாக அப்படின்னா பிரம்ம ஆச்சாரியனுடைய உபதேச பூர்வகமாக சிறந்ததொரு உபாயமாக இருக்கக்கூடிய பிரபத்தி அப்படின்ற உத்தமமான மார்க்கத்தின் மூலமாக நமக்கும் அந்த திருவடி சம்பந்தமானது ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்றார். அப்போ பாவை களம் புக்கார் அப்படின்னு சொல்லும் பொழுது மோக்ஷார்த்தமான ஆத்ம ஞானத்தை சம்பாதிப்பதற்காக காலக்ஷேபம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்கள், காலத்தை விரயம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், சர்வதா ஆத்ம ஞானத்தை சம்பாதிப்பதற்காக காலத்தை செலவு செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், எப்பொழுதுமே எம்பெருமானை பற்றி மீண்டும் மீண்டும் சித்தித்துக் கொண்டே இருப்பதற்காக காலத்தை விரயம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், புக்கார் அப்படிப்பட்டவர்கள் ஆச்சாரியர்களுடைய சமீபத்திற்கு சென்றவர்கள். குரோர் நாம சதா ஜபேத் அப்படின்னு சொல்றா போல எப்பொழுதுமே ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்யாசித்தவியா அப்படின்னு சொல்லப்பட்ட ஸ்ருதி வாக்கியத்தின்படி வசந்ததான ஞானம் வந்த பிறகு பிரம்மவிதா ஆப்னோதி பரம் பிரம்மவித்து பரம் பிரம்ம ஆப்னோதி தமேவம் விதித்வா அதிமிருத்யுமேதி நான்யப்பந்தா அயனாய வித்யதே. இது மாதிரியான உபனிஷத்து வாக்கியங்களின் மூலமாக பிரம்மோபாசனம் மூலமாக பிரம்மத்தை பற்றி நன்கு அறிந்து கொண்ட பிறகு ஞானம் வந்த பிறகு அஞ்ஞானமானது அழிந்து விட்டது என்பது சொல்லப்படுகிறது. நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? ஆச்சாரியருடைய சம்பந்தம் பெற்றபடியினால சத்விஷயத்துல பொழுதை கழிக்க ஆசைப்படுறோம். அல்பஸ்ட காலா பகவஸ்த விக்னாகா அப்படின்னு சொல்லப்பட்டது சாஸ்திரத்துல. காலமோ கம்மி, விக்னமோ நிறைய இருக்கு என்பதாக சொல்லப்பட்டது சாஸ்திரத்துல. அப்படிப்பட்ட உத்தமமான விஷயங்கள் இல்லையா, சோஷ்ணுதே சர்வான் காமான் சா பிரம்மனா விபசிதேதி அப்படின்னு சொல்லக்கூடிய வேத வாக்கியத்திற்கு ஏற்றா போல பிரம்மசூத்திரத்திலே அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத் அப்படின்னு சொல்லியிருக்கா. உத்தமமான பிரம்மபதத்தை அடையக்கூடியதாக இருக்கக்கூடியவர்களான அப்படிப்பட்டவர்களோடு நமக்கு ஏற்படக்கூடிய சம்பந்த விசேஷமானது இந்த பாசுரத்தின் மூலமாக நாச்சியார் உயர்ந்ததொரு சம்பந்தமாக காட்டி கொடுக்கிறாள். இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். நாளை பார்க்கலாம் 14வது பாசுரத்துல. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.